மங்களத்து சின்ன கோயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜி பூம்பா ஜிங்கள ஜிங்கா. கவிதை மாறாது ஆதலுக்க நல்ல இளைஞன், மனம் விட்டு காதலிக்க நல்ல கவிஞன். காதலிக்க வந்த கலைஞன் இவன் என்றும் தாவணிக்கு நல்ல தலைவன். ஜிபும்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜிபும்பா ஜிங்கள ஜிங்கா. இசைதரும் சிங்களத்து சின்ன குயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. சிங்களத்து சின்ன குயிலே, எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே. ஜிங்கள ஜிங்கா ஜிபூபா ஜிங்கள ஜிங்கா, கண்ணமலிக்கும் கில்லாதே கல்லொளி மங்க. ஜிங்கள ஜிங்கா ஜிபூம்பா ஜிங்கள ஜிங்கா, ஜிங்கள ஜிங்கா ஜிபூம்பா ஜிங்கள ஜிங்கா.